രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബജ യുഗ്മരുഗ്മവ്യാമോഹതഷ്ടവികരാണി തൃണായവേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ച ദൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാസ്തബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രശഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണേ കുമതി കലിവിലാസദ്ധാന്തദിഗ്മാം സുജാലേ നിരവധി കരുണാദ്ധൗ വേദചൂഡാ ഗുരൗ മേ ഭവതു പരമഭക്തി ശ്രീനിധൗ വെങ്കടേശേ. ആളവന്താർ അരുളി ചെയ്ത സ്തോത്രരത്നം എന്ന ഉയർന്ന സ്തോത്രമാണിത്. സ്തോത്രങ്ങൾക്കെല്ലാം എടുത്തുക്காட்டா இருக்கக்கூடியது എന്ന് சொன்னேன். இதை பார்த்துதான் ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும்ங்கிறதே எல்லாரும் நிர்தாரணம் பண்ணால் ஸ்தோத்திரத்தினுடைய கிரமம், ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரங்கள்லாம் கிரமம் மாதிரி இருக்காது. ஒரே கிரமத்துல மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதா இருக்கும். அந்த கிரமத்துக்கு முதல்ல ஆதரிசம் நம்ம ஆளுந்தார் அருள் செய்த ஸ்தோத்திரம் தான். அதுல ஆரம்பத்துல முதல்ல மூணு ஸ்லோகங்கள்ல நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ற, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன் என்ன ஆரம்பிச்சு ஆச்சாரியர் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன்னா பெருமாளை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். நாதமுனிகளை ஆச்சாரியன் ஏன் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு கேட்டா, பெருமாளை எப்ப சேவிச்சாலும் ஆச்சாரியனை முன்னிட்டு சேவிக்கிறது விசேஷம், அது ரசம்ங்கிற சுவாமி தேசிகன். பகவத் வந்தனம் சுவாத்தியம் குரு வந்தன பூர்வகம் க்ஷீரம் சர்க்கரையா யுக்தம் சொதத்தேகி விசேஷத. பாலே மதுரமா இருக்கும், அது சர்க்கரை சேர்த்தால் இன்னும் மதுரமா இருக்கும். அது போல பகவத் வந்தனம் அப்படிங்கறதே மதுரமான விஷயம், பகவானை சேவிக்கிறதே மதுரமான விஷயம். குருவந்தன பூர்வகம் அப்படின்னு குருவந்தனத்தை முன்னிட்டு பகவானை சேவிச்சோம்னா இன்னும் நம்ம சோத்தியம் இன்னும் சுவாத்தியமா இருக்கும், இன்னும் போக்கியமா இருக்கும். அதனால்தான் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேங்கிறார். என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு குரு பரம்பரை மொத்தத்தையும் சொல்றார். பின்னொரு நாள் பெரும்போலூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னரே அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இந்நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன். இந்த கிரமத்துல போய் எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் அப்படிங்கிறார். அதனால ஆச்சாரிய வந்தனம் முதல்ல இருந்து அந்த கிரமத்துல பகவத் வந்தனம் போனா அது பரம போக்கியமா இருக்குமா. அதனால சுவாமி நாதமுனிகளை குறிச்சு முதல் மூணு ஸ்லோகம் இருக்கு. நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வீதாகியராசையே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே தஸ்மை நமோ மதுஜிடங்கிரி சரோஜ தத்வஜானானுராக மகிமாதிசயாந்த சிம்னே நாதாய நாதமுனையே அத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம் பூயோ நமோ பரிமுச்சாச்சுத பக்தி தத்வ ஜானாமிருதாத்தி பரிவாக சுபைர்வசோபிஹி லோகே வதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம் வராயான்னு மூணு ஸ்லோகம் இருக்கு. நாதமுனிகளுடைய பெருமைகள்லாம் இதுல இருக்கு. அவருடைய ஞானம், அவருடைய வைராக்கியம், அவருடைய பக்தி, இதுக்கெல்லாம் எல்லை கிடையாதான். நமோ அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே அச்சிந்தியம், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஞானம் நாதமுனிகளுடைய ஞானம். அச்சிந்தியம் அத்தம் அக்லிஷ்டம் அப்படிங்கிறார். அச்சிந்தியம்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவு ஞானம் இருக்குமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. சர்வஜான பகவானுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஞானம். அத்தம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானது. அக்லிஷ்டம் அப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை, கஷ்டமே இல்லாமல் அனாயாசம் வரக்கூடிய ஞானம். விசேஷமான அர்த்தங்கள்லாம் நாதமுடிகளுக்கு தோணுமா? அது எத்தனையோ தடவை கஷ்டப்பட்டு சிந்திச்சு சிந்திச்சு சிந்திச்சு தோண வேண்டிய அர்த்தங்கள் எல்லாம் அனாயாசமா நாதமுடிகளுக்கு தானா தோணும். பகவத் அனுகிரகத்தினாலே தோணும். அதனால அச்சிந்தியா அற்புத அக்லிஷ்டமான ஒரு ஞானம், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இதெல்லாம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. பகவத் பக்தி அப்படிங்கிற சமுத்திரம், ஜலம் இருக்கிற சமுத்திரம் மாதிரி பக்தி இருக்கிற சமுத்திரம், அதுவும் அகாதம், ரொம்ப ஆழமே கண்டுபிடிக்க முடியாத அளவு அதிகமா ஆழத்தில் இருக்கக்கூடிய பகவத் பக்தி சமுத்திரம்னா அதுதான் நாதமுனிகள் அப்படிங்கிற அந்த நாதமுனிய திருவடிகளை தான் இந்த லோகத்திலையும் எனக்கு அந்த திருவடிகள் தான் உபாயம். சீவைகண்ட லோகம் போனாலும் அந்த நாதமுனிய திருவடிகள் தான் எனக்கு பலன், அங்கேயும் அவரை தான் சிரிச்சுட்டு இருக்க போனேன். லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே எமினாம் வராயா அப்படின்னு முனிவர்களுக்குள்ளே சிரேஷ்டமா இருக்கக்கூடிய நாதமுனிகளுக்கு நமஹா என்று சொல்லி மூணாவது ஸ்லோகம். இந்த மூணு ஸ்லோகத்திலையும் நாதமுனியுடைய பெருமைகளை நிறைய சாதிச்சிருக்காரா? தேசியம் சொல்றார், பகவத் பக்தி தத் ஸ்னேகோ லோகானுகிரகா இத்யமி பிராதான்யேன பிரகாசியந்தே தத் ஸ்வபாவாஹ த்ரிஷு க்ரமாது. மூணு ஸ்லோகத்திலே இருக்கிற சுருக்கமா மூணு விஷயமா சொல்லணும்னா, முதல் ஸ்லோகத்துல பகவத் பக்தி அப்படிங்கிற நாதமுனிகளுக்கு இருக்கக்கூடிய பகவத் பக்தி அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படிங்கிற மாதிரி பகவத் பக்தி சமுத்திரம் அவர் அப்படின்னார். ரெண்டாவது தத் ஸ்னேகவு அப்படிங்கிறார், பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்னேகம் இருக்கொல்லியோ அத ரெண்டாவதுல சொல்றார், பிரீத்தி ரொம்ப அதிகம். தஸ்மை நமோ மது ஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமா திசையாந்த சீம்னே. ஸ்னேகத்தினுடைய ஒரு எல்லை நிலம் நாதமுனிகள். கண்ணன் கிட்ட அத்தனை ஸ்னேகம், ஆனந்தமா ஆடக்கூடிய அளவு, மேகத்தை பார்த்தா கண்ணன் அப்படின்னு நினைச்சு துள்ளி குதிக்கிற அளவு ஒரு ஸ்னேகம். மூணாவதுல லோகானுகிரகம், அந்த நாதமுனிகள் பரம அனுகிரகத்தோடு கூட நமக்கு சாஸ்திரங்களை பிரகாசம் பண்ணார். நாய தத்துவம் முதலான கிரந்தங்களை எல்லாம் சாதிச்சிருக்கேன். அந்த நாதமுனிகள் வெளியிட்ட சாஸ்திரம் தான் இப்ப நம்ம கையில இருக்கு. தரிசனம் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத தரிசனம்ங்கிறது நாதமுனிகள் வெளியிட்டு அருளியதுதான். ஸ்ரீபாஷ்யத்திலேயே கூட நாதமுனி காரிக்கைகள் அப்படின்னு நாதமுனிகளுடைய ஸ்லோகங்கள்னு சிலர் எடுக்கிறார். நாதமுனியுடைய மதத்தை பல இடத்துல காமிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார். அவர் தான் ஆரம்பம் நோக்கு, நாதோ பஜ்ஞம் பிரவிருத்தம். நாதமுனிகள் தான் ஆரம்பிச்சு வச்சாருங்கிறார் தேசியம். பகுபீர் உபசிதம் யாமுனே ய பிரபந்தைஹி. ஆள் வந்தார் தான் வளர்த்தாராம், ஆரம்பிச்சவர் வளர்த்தவர் இவர். பிராத்தம் சமயக் யதிஹிந்திரைஹி, காப்பாற்றி கொடுத்தவர் ராமானுஜர் அப்படிங்கிறார். ராமானுஜ தரிசனம் பெயரே தவிர ராமானுஜர் தான் ஆரம்பிச்சாருங்கிறது கிடையாது. அனாதியான உபனிஷத் தரிசனம் அதுக்கு இந்த லோகத்துல இப்போ அதுக்கு பரப்ப ஆரம்பிச்சது நாதமுனிகள். அதனால லோக அனுகிரகம், பரமயோகியா இருக்கிறவர் லோக அனுகிரகத்தோடு கூட நமக்கு தரிசனத்தையும் கொடுத்தார், 4000 திவ்ய பிரபஞ்சத்தையும் கொடுத்தார். ரெண்டுமே அவர் தான் கொடுத்தது. அதனால மூணு ஸ்லோகத்தையும் பகவத் பக்தியையும் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகத்தையும் லோக அனுகிரகத்தையும் இது மூணையுமே காமிக்கிறாராம். அப்புறம் ஸ்லோகத்துல எல்லா விஷயமும் இருக்கும். பிராதான்யன இந்த மூணு தான் பிரதானமா இருக்கு, ஒரு ஸ்லோகத்தையும் ஒன்னு ஒண்ணு பிரதானம். அப்புறம் ஜானம்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு, நாதமுனிய அத்தியந்தமான அற்புதமான ஜானம்னு ஒண்ணு சொல்லிருக்காரு. ரெண்டாவது ஸ்லோகத்திலயும் ஞானம் சொல்றாரு. அப்படின்னா ஞானம் இதுக்கு தேவையா இருக்கு, ஞானம் மாத்திரம் சொல்ல வைராக்கியம் சொல்லியிருக்காரு. வைராக்கியம் பரபக்தி ஞானம் இதெல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரம். நல்ல வைராக்கியம் பக்தியும் இருந்தால்தான் ஞானம் வரும். நல்ல ஜானம் இருந்தாதான், தெளிவான ஜானம், சந்தேகம் இல்லாத இது வேணும் இது தேவை இது தேவையில்லைங்கிற ஜானம் இருந்தாதான் வைராக்கியம் வரும், அப்பதான் பக்தி பிறக்கும். பகவான் கிட்ட நல்ல ஜானம் இருந்தாதான் பகவான் கிட்ட பக்தி வரும். ஏஹ, ஞானம்ங்கிறது முதல், அதுலேருந்து வைராக்கிய பக்தி எல்லாம் வரணும். வைராக்கிய பக்தினால நல்ல ஜானம் வரும், ஞானத்தினால வைராக்கிய பக்தி வரும். இப்படிதான் இருக்கு. ஞானத்தில் மூணு ஸ்லோகத்திலுமே ஞானம் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஞானம் இருந்தாதான் பக்தி வரும், ஞானம் இருந்தாதான் வைராக்கி வரும், ஞானம் இருந்தாதான் லோகானுகிரகம் பண்ண முடியும். அதனால அதையும் சேர்த்து சொல்லியிருக்கார். இப்படி பல விதமான வியாக்கியானங்கள்லாம் இருக்கு இதுக்கு. கரணத்ரய சம்பந்த பிரதிபந்த பிரசாந்தையே திரிவாரம் மங்களாச்சாரா இது கேஜித் பிரஜக்ஷதே. ஏன் மூணு ஸ்லோகத்துல சொன்னார், மூணு ஸ்லோகத்துல ஆதமணி நமஸ்காரம் பண்றார் அப்படின்னா திரிவாரம் மூணு தடவை சொல்லிருக்கார். மூணு தடவை சொல்றதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஒரு தாத்பரியம் சொல்றார் கரணத்ரயா, நமக்கு மூணு கரணங்கள் இருக்கு, மனசு வாக்கு சரீரம், இந்த மூணு, இந்த மூணு நாளையும் வரக்கூடிய தடைகள்லாம் போகணும், அதுக்காக மூணு தடவை சொல்றார். மனசினாலையும் சரீரத்தினாலையும் வாக்கினாலையும் வரக்கூடிய பிரதிபந்தங்கள் தடைகள்லாம் போய் ஸ்தோத்திரம் நல்லா பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடி மனசினால தடை வரக்கூடாது, வாக்கினால தடை வரக்கூடாது, சரீரத்தினால உபதிரவங்கள்லாம் வரக்கூடாது. அதனால இப்ப மனுஷனுக்கு பகவான் இந்த மூணு கரணம் கொடுத்திருக்காரோ, உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் அப்படிங்கிறார் ஆழ்வார். உள்ளம் உரை செயல் மனசு வாக்கு கருமம், உள்ள இம்மூன்றையும், உள்ளனா இதை நாம சிருஷ்டிக்கல, பகவான் நமக்கு கொடுத்துருக்க, பகவானே கொடுத்த இந்த மூணையும் பகவான் கிட்டே திருப்பி கொடுங்கிறார் நம்மாழ்வார். உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிருடுங்க, இந்த மூணு தான் நமக்கு ஏதாவது தடையெல்லாம் பண்ணும். நம்ம பகவான சோத்தம் பண்ணணும்னு நினைச்சா மனசு எங்கேயாவது இருக்கும், அப்ப சோத்தம் பண்ண முடியாது, இல்ல வாக்கு வராது, இல்ல சரீரத்துல உபதிரவங்கள்லாம் வரும். இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதனால இந்த மூணு நாளையும் வரக்கூடிய தடைகள்லாம் போகணும் அப்படிங்கிறத சூச்சகமா மூணு ஸ்லோகத்துல திரிவாரம் மூணு தடவை நாதமுனிகளை ஆச்சாரியனை வந்தனம் பண்றார் அப்படின்னு சில பேருடைய வியாக்கியானம். அந்யே மங்கள பூயஸ்து சித்தி மங்கள கர்மணாம் சில பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் மூணுலாம் ஒரு கணக்கு கிடையாது, அதெல்லாம் மங்கள கர்மா தானே, மங்கள கர்மான்னு மேலும் மேலும் மங்களம் நிறையா இருக்கணும் அப்படின்னா அப்போ ஒன்றுக்கு ரெண்டு, ரெண்டுக்கு மூணு, மூணுக்கு நாலுன்னு சொல்லுவான், கணக்கு கிடையாது, திருப்பி திருப்பி சொல்லுவா. எம்பெருமான் நாம அவ சொல்ற மாதிரி மங்கள கர்மங்கள்லாம் திருப்பி திருப்பி பண்ணா நல்லது தானே, எத்தனைக்கு எத்தனை பண்றோமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது தானே. அதனால மூணுங்கிறது இப்ப வேதத்திலேயே மூணு கணக்கு உண்டு எப்பவுமே, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி மந்திரத்தில் வருதல் மூணு தடவை சாந்தி இல்லை, எதுக்கு எடுத்தாலுமே வேதத்தில் மூணு வரும், திருசத்யாகி தேவா திருஹி தேவானாம் தேவர்களுக்குலாம் இதுவே மூணு வாட்டி சொல்லணுமா, சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லணும். அதனால சில மந்திரங்கள்லாம் மூணு வாட்டி சொல்லணும்னு வரும் யாகத்திலேயே. அதனால மூணுங்கிறது வைதீகமா வியாக்கியானம் பண்ணப்பட்ட ஒரு நம்பர் அது, யோகத்துல கூட மூணு தடவை சொன்னா ஒண்ணு உண்டு, மாட்டே மாட்டே மாட்டேன்னு மூணு தடவை சொல்லுவான், திடமா சொல்றதுக்கா முடியாது முடியாது முடியாது, செய்யறேன் செய்யறேன் செய்யறேன், இந்த மூணுக்கு அது ஒரு பலம் இருக்கு. அதனால மங்களமான காரியத்தை சொல்லும்போது மூணு தடவை சொன்னார் அப்படின்னா அதை திருப்பி திருப்பி சொல்றார் அப்படின்னு தாத்பரியம் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்றார். இதே மாதிரி பல விதமான வியாக்கியானங்கள் இருக்கு, தேசியனே இந்த வியாக்கியானங்கள்லாம் சிலதெல்லாம் சொல்றார், அதாவது தேசியன் வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய வியாக்கியானங்கள் இருந்திருக்குன்னு தெரியுது. இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு சர்வாணி ஏதாணி பாகவத வந்திராணி பகவத்வந்தன் ஆந்திரீகதையா அனுஷ்டி எந்தே கிருஷ்ணசாபி பிரபந்த நிர்மாணச்ச பகவத் அபிவந்தன ரூபத்வாதிதி, மொத்தமே பகவான பத்தியான ஸ்தோத்திரம் தான் இது. பாகவதால ஸ்தோத்திரம் பண்றதும் இப்போ இந்த மூணு ஸ்லோகத்துல நாதமுனிகள் இருக்கு சொல்றார், அடுத்த ஸ்லோகத்துல பராசரர், நாலாவது ஸ்லோகத்துல பராசரர் இருக்கு நமஸ்காரம், அஞ்சாவது ஸ்லோகத்துல மாதா விதான ஆரம்பிச்சு நம்மாழ்வாருக்கு வந்தனம் இப்படி வருது. இதெல்லாமே பகவத் வந்தனம் தான், பாகவதால சேவிச்சாலும் பகவான சேவிச்சது தானே, பகவத் பக்தியினுடைய கடைசி எல்லை தானே பாகவத பக்தி அப்படிங்கிறது. அதனால பகவத் ஸ்தோத்திரம் தான், பாகவதால ஸ்தோத்திரம் பண்ணாலும் பகவத் ஸ்தோத்திரத்துல சேர்த்தியது, தனியா சொல்ல முடியாது, தனியன்னு சொல்ற மாதிரி இதுவும் ஒரு தனியன் நினைக்க வேண்டாம். தனியன் அப்படின்னா என்ன கேட்டா, தனியா இருக்கிறதுக்கு தனியன் பெயர், பிரபந்தத்துல சேராது. திருப்பல்லாண்டு சொல்றோம், பெரியாழ்வார் பாடின திருப்பல்லாண்டு சொல்லும் போது குருமுக மனசீத்திய அப்படின்னு ஆரம்பிச்சு பாண்டியன் கொண்டாட இதெல்லாம் தனியன், தனியன்னா திருப்பண்டாள் திருப்பல்லாண்டுல இது சேராது, இது தனியா இருக்கு. பக்தா மதம் விஸ்வ ஜனானுமோதரங்கிறது திருவாய்மொழி தனியன், இது திருவாய்மொழியில சேராது, அது தனியா இருக்கிற அப்படின்னால அதுக்கு தனியன் அப்படின்னு பேர், அதை கிரந்தத்துல அதை சேர்க்கக்கூடாது, அது இதுவும் சேர்த்து இதுவும் எல்லாம் ஒருத்தரே பண்ணார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக அவ பிரிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பொறுப்பா தனியன் சொல்லி பிரிச்சு சொல்றா, பிற்காலத்துல எல்லாம் ஒண்ணு சேர்த்துவான், எது எதுல என்ன என்ன ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்காக அப்படி ஒரு விவஸ்தை பண்ணியிருக்கா. அப்போ இங்கே ஸ்தோத்திர ரத்னத்துல முதல்ல நாதமுனியில பத்தி மூணு ஸ்தோத்திரம் பண்ணது, இது தனியன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுவும் ஸ்தோத்திரத்துல சேர்ந்ததுதான், இது தனியன் இல்லை. தனியன்னா ஆடவந்தார் பத்தி தானே தனியன் வரணும். சுவாதேந்திக சர்வேஷாம் திரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாவாச யோகீந்திரா சம்வந்தே யாமுனா ஸ்வயம் அப்படின்னு ஆடவந்தார் தனியன் இருக்கு இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு முன்னாடி. அதுதான் தனியன். இது பெருமாள் ஸ்தோத்திரத்துல சேர்ந்ததுதான். இது பொதுவா நாம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரத்துல பெருமாள் பத்தி ஸ்தோத்திரம் இருக்கும், தனியன்ல ஆசாரியனை பத்தி இருக்கும், அப்படிதானே. பல்லாண்டு பல்லாண்டுங்கிறது பெருமாளுக்கு, குருமுகமான தீட்சை அப்படிங்கிறது அந்த பல்லாண்டு பாடின பெரியாதுவா இருக்கு, அப்படிதானே இருக்கு. நீலாதுங்க அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு, அது தனியன். மாதவீர திங்கள் அப்படிங்கிறது பெருமாளுக்கு. அப்ப ஆச்சாரியனுக்கு பண்றதெல்லாம் தனியனா இருக்கு, பெருமாளுக்கு பண்றதெல்லாம் ஸ்தோத்திரமா இருக்கு, அப்படிதான் இருக்கு. முக்காசி இங்க பார்த்தா பெருமாள் ஸ்தோத்திரத்திலேயே இந்த ஆச்சாரிய ஸ்தோத்திரம் கலந்துருக்கு. இத தனியன் நினைச்சுட்டு போறாளுங்கிறதுக்காக தேசியத்தின வியாக்கியானம் பண்ற, அதனால அப்படிலாம் நினைக்காதவங்க. இதுவும் ஆச்சாரிய ஸ்தோத்திரத்துல சேர்த்திதான், இதுவும் ஆச்சாரிய ஸ்தோத்திரம் பகவத் ஸ்தோத்திரத்துல சேர்த்திதான், தனி கிடையாது அப்படிங்கிற ஆச்சாரியனை முன்னிட்டு பகவானை சேவிக்க போறார். இது ரசமான விஷயம் மாத்திரம் இல்ல, சாஸ்திரமும் கூட இதுதான். ஆச்சாரிய தேவோ பவ தேசிய நிறைய எடுத்திருக்கோம் ஆச்சாரியனை பத்தி, ஆச்சாரியன் வந்தனம் பண்றதை பத்தி நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்காரு. ஆச்சாரிய தேவோ பவான்னு தைத்திரி உபனிஷத்து இருக்கு, ஆச்சாரியவான் புருஷோ வேதான்னு சாந்தோக்கு உபனிஷத்து இருக்கு, எஸ் தே வேபரா பக்தி யசா தேவே ததா குரு அப்படின்னு ஆரம்பிச்சு கடவல்லியில இருக்கு, ரகசியம் நாயத்துல யசா பகவதி ஏவம் பக்தரி அப்படின்னு இருக்கு, பகவத்கீதையில ஆச்சாரிய உபாசனம் சௌசம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகா அப்படின்னு இருக்கு, போதாயினியத்துல தேவதாயா குரோஸ்சாபி மந்திரஸ்யாபி பிரகீர்த்தநாத் அப்படின்னு இருக்கு, ஜெயாக்கிய சம்ஹிதையில யஸ்மாத் தேவோ ஜெகநாதா கிருத்வா மத்தமயீந்தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரவாணினா தஸ்மாத் பக்தி குரௌ காரியா அப்படின்னு இருக்கு, ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல தேவமிவ ஆச்சாரிய உபாசித அப்படின்னு இருக்கு. நிறைய சொல்றதும் நிறைய இருக்கு. என்ன அழகான விஷயம்னா, கடைசியில சொன்னது இருப்போம், தேவமிவ ஆச்சாரிய உபாசித, பகவான் கிட்ட எப்படி பக்தி பண்றோமோ அதே மாதிரி அதுக்கு துளியும் குறையாமல் ஆச்சாரியன் கிட்ட பக்தி இருக்கணும், பகவான் உபாசனம் பண்ற மாதிரி ஆச்சாரியனை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல எழுதியிருக்கேன். அப்ப பகவத் ஸ்தோத்திரத்துல சேர்த்து தானே இது, அதே மாதிரி இவரையும் பண்ணணும் அப்படின்னா, இது தனியா இல்ல. மந்திரநாதம் குரும் மந்திரம் சமத்துவேன அபிபூஜையே அப்படிங்கிறார். மந்திரத்தை சொல்லப்பட்ட பகவானையும் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியனையும் அவர் உபதேசம் பண்ண அந்த மந்திரத்தையும் எல்லாத்தையும் சமமா பாவிக்கணும் அப்படின்னார். சக்ஷுர்கம்யம் குரும் திருஷ்டா சாஸ்திரகம்யம் தூய ஸ்மரேது கரஸ்த முதகம் தெக்வா கனஸ்தம் அபிவாஞ்சதி. இது ஹேகேஸ்வர சமிதையில கைக்கு நேரம் இருக்கக்கூடிய தெய்வம் தான் ஆச்சாரியர். அவரை விட்டுட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய பகவான சேவிப்பானே அப்படிங்கிறார். கைக்கு நேரம் இருக்கக்கூடிய கரஸ்த முதகம் திருஷ்டா, நேர கையில இருக்கக்கூடிய தீர்த்தத்தை சாமனாவல் மேகத்தில் இருக்க தீர்த்தம் தான் வேணும் சொன்னா வைத்தியகர்த்தனம் இல்லையா. அதுபோல பகவதத்துவம் நமக்கு புரியாது, பகவானை நேர பார்க்க முடியாது நமக்கு. ஆனால் நடவாடும் பெருமாள், உலாவரும் பெருமாள் இவர், அவர் பள்ளிக்கொண்ட பெருமாள் அவர், இவர் உலாவரும் பெருமாள் இவர். கரஸ்த முதகம் திருஷ்டுவா தெக்வா கனஸ்தம் அபிவான் சரி, கைக்கு நேரம் சுத்தமான ஜலம் இருக்கும்போது இது வேண்டாம் எனக்கு மேக ஜலம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரத்யட்சமா நேரம் ஆச்சாரியன் இருக்கும்போது அவரை விட்டுட்டு எனக்கு பகவான் தான் வேணும் அப்படிங்கிறது பைத்தியகர்த்தனமா தான் இருக்க முடியும். ஆக சாஸ்திரங்கள்லாம் சொல்லி இருக்கிறபடினாலையும் ஸ்வயம் ரகசியமானபடினாலேயும் பரம போக்கியமாக ஆச்சாரிய அனுகிரகம் வாங்கணும், ஆச்சாரியனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பகவத் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால ஆச்சாரிய ஸ்தோத்திரத்துல ஆரம்பிக்கிறார். இதுல இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டா, நாதமுனிகள் வந்து ஆளவந்தா இருக்கு, சாட்சாத் ஆச்சாரியன் இல்ல. ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னரே அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி, ஆளவந்தாருக்கு ஆச்சாரியன் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கு ஆச்சாரியன் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு ஆச்சாரியன் நாகமுடிகள். இப்படி இருக்கு. அப்ப நாகமுனிகள் பிராச்சாரியன் சொல்லலாம், ஆச்சாரியன் சொல்ல ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனா வந்தா பிராச்சாரியன் பேர். ஆளவந்தார் வந்து ஆச்சாரிய வந்தனம் பண்றார் அப்படிங்கிறது நியாயம், ஆனா தன்னுடைய ஆச்சாரியனை வந்தனம் பண்ணல, இவர் பிராச்சாரியனை வந்தனம் பண்ணிருக்கார், நாகமுனிகளை வந்தனம் பண்ணியிருக்கார். அதுல என்ன ரகசியம்? பகவான உபாசனம் பண்ணணும் இல்ல ஆச்சாரியனை சேவிக்கணும்? பிராச்சாரியனை சேவிக்கிறாரே அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொல்ற சச்சா ஆச்சாரிய வம்சாஜ்யா சாஸ்திரம் ஒன்று சொல்றது, எனக்கு என்னுடைய ஆச்சாரியன் மாத்திரம் போறோம் அப்படின்னு விட்டுடக்கூடாது, அவருடைய ஆச்சாரியனாரு அவருடைய ஆச்சாரியனாரு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது குரு பரம்பரான்னு பெயர். இந்த ஆச்சாரிய வம்சகான்னு கொஞ்சம் அந்த ஆச்சாரிய வம்சத்தை சரியா தெரிஞ்சுக்கணும். சச்சா ஆச்சாரிய வம்சாஜ்யா ஆச்சாரிய வம்சத்தை தெரிஞ்சுக்கணும். இவர் தானே ஆச்சாரியன், இவரோட போறோம்னு விடக்கூடாது. ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி சரி, பொதுவா குரு பரம்பராயை நமஹா லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாமன் மத்தியமா அஸ்தாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னர். திருமால் கிட்டேந்து ஆரம்பிச்சு நடுவில் நாதமுனிகள் யாமன முனிகள் ராமானுஜர் எல்லாம் இருக்க அஸ்தாச்சாரியன் வரைக்கும் இருக்கிற குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் அப்படின்னா சந்தோஷம் சங்கரமா இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இவர் இவன் ஒத்து ஒத்தரையா பேர் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு என்னுடைய ஆச்சாரியன் இவர், அவருடைய ஆச்சாரியன் இவர், அவருடைய ஆச்சாரியன் இவர், ஒத்து ஒத்தருக்கும் திருநாமம் இருக்கும், ஒத்து ஒத்தருக்கும் தனியின் ஸ்லோகம் இருக்கும். இந்த ஸ்லோகத்தோடு கூட அந்த திருநாமத்தோடு கூட அவர் அனுசந்தானம் பண்ணலாம். ஆ பகவத்தஹா பகவான் கிட்டேந்து இல்ல பகவான் வரைக்கும் இந்த ஆச்சாரியில ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருடைய திருநாமத்தையும் எல்லாருடைய தனியனையும் அனுசந்தானம் பண்ணணும், அது அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால ஆச்சாரிய வந்தனம் மாதிரி தான், சுவாச்சாரிய வந்தனம் மாதிரி தான் பிராச்சாரிய வந்தனம், அதுவும் சாஸ்திரியமான விஷயம், அதுவும் கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை குறிப்பா இங்க சொல்றாராம், அதை காமிக்கிறது ஆளவந்தாருடைய அனுஷ்டானம் அது காமிக்கிறது. ஏன்னா இப்ப நாதமுனி ஆச்சாரியனையும் விட்டுட்டு பிராச்சாரியனை நமஸ்காரம் பண்றாரோ அப்போ அதுலேருந்து இது தெரியுது. குருவரப்பி குருவும் நாசமுனியும் பிரணமதி, அதனால நாசமுனிகளை சேவிக்க முடியாத மூணு ஸ்லோகம் இருக்கு. அதுக்குதான் இந்த திருநாமம். இங்க சஹஸ்ரநாமத்துல 516வது திருநாமத்துல அந்த விஷயம் இருக்கு. குரு தத்குரு சம்பாத கால பிராச்சாரிய தாசிய கிருத்து அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன கேட்டா ஆச்சாரியனும் இருக்கார் பிராச்சாரியனும் இருக்கார், வேற ரெண்டு பேர்ல யார வந்தனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியன் இருக்கும்போது ஆச்சாரியனை வந்தனம் பண்ணணும், பிராச்சாரியன் இருக்கும்போது பிராச்சாரியனை வந்தனம் பண்ணணும். இப்ப ரெண்டு பேரும் இருக்கும்போது யாரை வந்தனம் பண்ணணும்னு கேட்டாங்க, இவரும் இருக்காரு அவரும் இருக்காரு, ரெண்டு பேரும் இருக்கும்போது யாரை வந்தனம் பண்ணணும் கேட்டா பிராச்சாரியனை வந்தனம் பண்ணணும். அதான் அந்த சூக்ஷ்மத்தை சொல்றாரு. குரு தத்குரு குருவும் அவருடைய குருவும் ரெண்டு பேருமா இருக்கும்போது பிராச்சாரிய வந்தனம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதான ஒரு காரணம், அப்ப இவன் போய் ஆச்சாரியனை சேவிச்சா அந்த ஆச்சாரியனை உன்னை தடுத்து நிறுத்தி வேண்டாம் எனக்கும் ஆச்சாரியன் எனக்கும் பெரிய ஒருத்தர் இருக்க ஆச்சாரியன் இருக்க அவரை போய் சேவியும் அப்படின்னு அவரே சொல்லுவார். அதனால ஆச்சாரியனுக்கு அதுதான் திருவுள்ளம். ஆளவந்தாருடைய ஆச்சாரியன் மணக்கால் நம்பி, அந்த மணக்கால் நம்பியுடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்டானா, ஆளவந்தார் தன்னை ஸ்தோத்திரம் பண்றதை காட்டிலும் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றதுதான் மணக்கால் நம்பிக்கு திருவுள்ளம், உய கொண்டா இருக்கோ அதுதான் திருவுள்ளம். ஏன்னா நாதமுனிகளுடைய காரியத்தை தான் அவன் அழகா செஞ்சிருக்கான், நாதமுனிகள் தான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆளவந்தாருக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கடைசியில சொல்லிட்டு போயிருக்கேன். என்னுடைய பேரன் இருக்கான், நாதமுனியுடைய பேரன் தான் ஆளவந்தார், என்னுடைய பேரன் இருக்கார் அவனுக்கு எல்லாத்தையும் இந்த சாஸ்திர அர்த்தங்கள் இருக்கு, பகவத்கீதா அர்த்தங்கள், பிரம்மசூத்திர அர்த்தங்கள்லாம் இருக்கு, வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னால் அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரல, நீங்க அவனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க. அதனாலதான் அவ ரொம்ப ஆச்சாரியன் சொன்ன கைங்கரியங்கிறபடினால ரொம்ப பொறுப்பா கையில வச்சுல ஆளுநர் கிட்ட சொல்றா, ரொம்ப பொறுப்புன்னா ரொம்ப சாப்பிடுறா அவ அதுக்கு. அதுதான் அவர் சொன்ன நடக்கலன்னா சொல்லல, வா தன்னுடைய ஜீவனமே அதுக்குதான் வச்சுட்டாவா தஞ்சை. அதனால என்ன பண்ணா கேட்டா உய்ய கொண்டார் கிட்ட சொல்லிட்டு போனார், உய்ய கொண்டார் எப்படியாவது ஆளுநர் கிட்ட சொல்லணும் பார்த்தா நடக்கல. ஆனா உயக்கொண்டார் தன்னுடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிட்டு போய் நீர் ஆளவந்தார்ட்ட சொல்லுங்க அவர் தான் சொல்ற பல நாள் பச்சை இட்டுங்கிற உருமனா போய் ஆளந்தார் ராஜாவாயிட்டார். அதுக்குள்ள சோழ தேசத்துல ஒரு பக்கத்துக்கு ராஜாவாக அவர் போய் பச்சை கொடுத்து கீரையெல்லாம் கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு நாள் கீரையை நிறுத்தி யார் கீரை கொடுக்குறா அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்ற இந்த மாதிரி யாரோ பிராமணர் வந்து கொடுத்துருக்க அப்படின்னா அப்ப அவரை பார்க்கணும் அப்படின்னு அவரை பார்த்து என் நித்தியம் கீரை கொடுக்குறங்களே உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நான் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்றதுக்கு சமயம் கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்குற பாவம் ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்ட கேட்டு வாங்குறேன். ஆச்சாரியன் போய் சிஷ்யன் கிட்ட போய் கேட்டு வாங்கணுமாண்ணா அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆச்சாரியர் சொன்னதை செய்யணும் அதுதான் அவருக்கு முக்கியம். இவ சிஷ்யங்கிறது இல்ல ஆச்சாரனுடைய பேர் என்னாச்சு ஆச்சாரனுடைய பேர் என்ன இத்தனை விசேஷம் அதனால தன்னுடைய ஆச்சாரியன் சொல்றத செய்யணும் முடிச்சு காட்டணும் எப்படியாவது முடிச்சுக்கணும். அதுக்காக அவர்கிட்ட ரொம்ப நாள் அவர்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் ஆச்சாரியர்கிட்ட நிறைய நாள் போய் உபசக்தி பண்ண வேண்டியிருக்க ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்ட போய் பல நாள் உபசக்தி எல்லாம் பண்ணி அவருக்கு இந்த ஞானத்தை எல்லாம் உபதேசம் பண்ற கடைசியில ஆள வந்தாரோ ஒரு ராஜாவா இருந்தாலும் அதுக்கப்புறம் இவர் உபதேசம் ஆனப்பறம் இவர் சொன்னதை கேட்க கேட்க கேட்க நித்தியம் அவருக்கு ஆனந்தத்துல ஜலம் வர கண்ணுல ஜலம் வந்து ஒரு க்ஷண காலத்துல மொத்தத்தையும் உதவி தள்ளிட்டு எனக்கு அந்த தெய்வத்தை சர்வசன்மான் பரித்தேன்னு உபதேசம் பண்ண கடைசியில பகவத்கீதையில மாமேகம் சரணம் வரதேன்னு கண்ணன் சொன்னத என்னையே சரணாகிதி பண்ணி எதை பத்தியும் கவலைப்படாது நான் அவனுடைய யோக க்ஷேமத்தை எல்லாம் பாத்துக்கிறேன்னு கண்ணன் சொன்னதெல்லாம் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அவர் கண்ணில் ஜலம் விட்டு மாமேகம் சரணம் ரஜ என்னை சரணாகிதி பண்ணுன்னு சொன்ன அந்த தெய்வத்தை நான் பார்க்கணுமே அப்படின்னா உடனே கூட்டு போய் அவர் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை சேவைப்படி வச்சு இந்த ரங்கநாதன் இருக்காரு மகா கெட்டிக்காரர் இந்த பட்டினி யாருக்கு எப்படி சேவை கொடுக்கணுங்கிறது தெரியும் அவருக்கு இப்படி ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு எப்படி சேவை கொடுக்கணுங்கிறது தெரியும் பட்டுன்னு அப்படியே அவர் ஆட்கொண்டு விட்டார் ஆள வந்தார் மொத்தத்தையும் விட்டு ஆள வந்தார ரங்கநாதருக்கே தான் எழுதி வச்சுட்டார் ஆள வந்தார். அப்போ ஆள வந்தாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் வரத்துக்கு காரணம் என்ன கேட்டா ஆச்சாரியன் தான் உபதேசம் பண்ணியிருக்காரு. ஆனா ஆச்சாரியனே இப்படி கஷ்டப்பட்டு பச்சையிட்டு காத்திருந்து காத்திருந்து உபதேசம் பண்ணதுக்கு காரணம் என்ன கேட்டா நாதமுனிகள் சொல்லிட்டு போனாங்கிறது தான் காரணம். இவர் நாதமுனிகளுக்கு பேரன் அப்படிங்கிறது தான் காரணம். அதனால அந்த நாதமுனிகளுக்கு தான் நமஸ்காரம் வந்தனம் பண்றது விசேஷம் இவருக்கு தெரிஞ்சிட்டு காரணம் இதுதானே மூல காரணம் எது அப்படின்னா இதுதானே மூல காரணம். தனக்கும் ஏதாவது கொஞ்சமாவது ஞானம் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டா நாதமுனியுடைய அனுகிரகம் தான் காரணம் தாத்தாவுடைய அனுகிரகம் தான் காரணம் இல்லட்டா வராது. பிதாமகம் நாதமுனியும் விலோக்கியங்கிற எங்க தாத்தா நாதமுனியில பாருங்கிறது அதனால தனக்கு ஞானம் வரத்துக்கு காரணமும் நாதமுனியுடைய அனுகிரகம் தான். இந்த ஆச்சாரியன் ரொம்ப சிரமப்பட்டு தனக்கு உபதேசம் பண்ணதுக்கு காரணமும் நாதமுனியுடைய ஆஜ்ஞை தான். எல்லாத்துக்குமே மூல காரணம் நாதமுனிகள் தான். அதனால நாதமுனிகளை வந்தனம் பண்றதா மூணு ஸ்லோகம் இருக்கு. தன்னுடைய ஆச்சாரியன் திருவுள்ளம் உகக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் தனக்கு இந்த அளவு ஆச்சார அனுகிரகம் வரத்துக்கு காரணமே நாதமுனியுடைய சம்பந்தம் தான் நாதமுனியுடைய பேரன் தான் அப்படிங்கிறதுனாலையும் ஆச்சாரியன் பிராச்சாரியன் ரெண்டு பேர் இருக்கும்போது பிராச்சாரியனை சேவிக்கிறது தான் ஆச்சாரியனுக்கே திருவுள்ளம் அவருக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ஆச்சாரியன் பிராச்சாரியன் சன்னிதியில பிராச்சாரியனை சேவிக்கிறது தான் சாஸ்திரம் அப்படிங்கிறபடினாலையும் ஆள வந்தார் நாதமுனிகளை வந்தனம் பண்றார் அப்படின்னார். ஆள வந்தார் வந்தனம் பண்றது இருக்கட்டும் இன்னைக்கு இத்தனை அர்த்தம் சொல்ல பாருங்க தேசியம் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இத்தனை அர்த்தம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார்னா இத்தனை ரகசியம் அதுல இருக்கு. அதனால திருநாமம் குரு தத்குரு சம்பாத கால பிராச்சாரிய தாசிய கிருத்து அப்படின்னு ஸ்ரீ சம்பிரதாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தம் இருக்கு சுவாமி தேசியின் தமிழ்ல சாதித்த கிரந்தம் இது. சம்பிரதாய பரிசுத்தி நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய பரிசுத்தியை பத்தி சொல்ற அவர் அதுலயும் இந்த விஷயங்கள்லாம் சாதிக்கு. ஏன் ஆள வந்தார் வந்து நாகமணியில வந்தனம் பண்ணார் ஏன் தன் குரு விட்டுட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் அதுலயும் சாதிக்கிற இங்கேயும் சாதிக்கிற அப்படின்னு நாகமணியில சோத்திரம் பண்றதான் மூணு ஸ்லோகம். அடுத்த திருநாமம் வைகான சாகமாத்யுக்த நதிபேத விசாரக அப்படின்னு 517வது திருநாமம் மூணு ஸ்லோகத்துல நாகமணிகளை வந்தனம் பண்ணிட்டு அடுத்து 4வது ஸ்லோகத்துல பராசரரை வந்தனம் பண்றார். புராணரத்னம் விஷ்ணுபுராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம். அது இல்லாட்டா நமக்கு தத்துவமே தெரியாதான். தத்துவ விவேகா விஷ்ணு புராணாத் அப்படின்னு பழமொழி. விஷ்ணு புராணத்துலதான் தத்துவம் புரியும். பராசுருடைய குமாரர் தான் வியாசர், வியாசருடைய திருக்குமாரர் தான் சுகர். ஏன்னா எல்லாருக்கும் மூலமானவர் அவர் தான், பராசரர் தான். வியாசர் பராசரங்கிறவர் வசிஷ்டருடைய பேரர். அப்போ பராசருக்கு ஏன் விசேஷமா இதுல வந்தனம் பண்றார், எல்லா மகிழ்ச்சிகளும் இருக்குச்ச, அது நான் வியாசர் கூட முக்கியம் இல்லை, ஏன்னா வியாசருக்கும் அப்பா தான், வியாசருக்கே பாராசரியர்னு பேர், பராசருடைய குமாரர்னு. வியாசருக்கு உபதேசம் பண்ணவர் மாத்திரம் இல்ல, முக்கியமான புராணம் விஷ்ணு புராணம், தத்துவத்தை சொல்லக்கூடிய புராணம், 18 புராணங்கள்ல சிரேஷ்டமான புராணம், புராண ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் புராணம், 18வது புராணம் தான் பாகவதம். விஷ்ணு புராணத்தினுடைய ஒரு விரிவு தான் பாகவதம். இதுல இருக்கிறதா அதுலயும் இருக்கும். அப்போ தத்துவங்களில நமக்கு பிரிச்சு கொடுத்து உபாயங்கள் மோட்சங்கள் இதெல்லாம் காமிக்கிறது விஷ்ணு புராணம். போக அபவர்க ததுபாய கதீஹி உதாரா, ரொம்ப உதார பாவத்தோடு கூட பராசர உபதேசம் பண்ணுகாரா நமக்கு. ஜனங்களுக்கெல்லாம் ஹிதத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல மைத்ரேய வந்து கேட்கும்போது லோகமெல்லாம் லோகக்ஷேமத்துக்காக தான் பண்ணியிருக்கார் இந்த விஷ்ணு புராணத்தையே. பராசரர் கடைசியில சொல்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இருக்கு விஷ்ணு புராணத்துல கடைசி ஸ்லோகம். இது விஜிதமஜஸ்ய யஸ்ய ரூபம் பிரகிருதி பராத்மயம் சனாதனஸ்யாம் சதிசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிரப ஜன்மஜராதிகாம் சமிருத்தின்னு ஸ்லோகம் அது. இந்த புராணத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன் பகவான், எல்லா தத்துவங்களுக்கும் சேஷியாக சுவாமியாக இருக்கக்கூடியவன், அந்த பகவான் க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு கடைசி ஸ்லோகம். யாருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படின்னா அங்கதான் பராசுருடைய உதார மனசு தெரியுது. பொதுவா ஒரு கதைகள்லாம் சொன்னாலோ புராணங்கள்லயோ இல்ல ஆழ்வாராச்சாரிய ஸ்தோத்திரங்கள் சொன்னாலோ கடைசியில இந்த கதையை யார் பாராயணம் பண்றாலோ அவளுக்கு க்ஷேமம் இருக்கும் அப்படின்னு வரும். பலசுத்தி அப்படிதான் வரும். இதை யார் கேட்கிறாளோ, இதை யார் பாராயணம் பண்றாளோ, இதை யார் அனுமோதனம் பண்றாளோ அவளுக்கெல்லாம், இதை யார் விசாரணை பண்றாளோ அவளுக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு தான் வரும். பொதுவா எல்லா ஸ்தலத்தையும் அப்படிதான் வரும். இங்க இவர் என்ன சொல்ற, நான் விஷ்ணு புராணம் பண்ணிருக்கேன், இதனால பகவான் ஹரி பிரசன்னமா இருக்க, அவர் இந்த விஷ்ணு புராணத்தை கேட்டவன் கேட்காதவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறாரு. சதிசது பகவான் அசேஷ பும்சாம், எல்லாருக்கும் விஷ்ணு புராணத்தை கேட்டவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், விஷ்ணு புராணத்தை கேட்காதவனுக்கு விஷ்ணு புராணத்தை கேட்க வச்சு அனுகிரகம் பண்ணணும். அவர் இந்த விஷ்ணு புராணத்தை கேட்டு அந்த பிரீத்தினால ஹரிஹி அபஜன்ம ஜராதிகாம் சமிருத்தியும் அசேஷ பும்சம் ஒருத்தனை பாக்கி இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஹரியானவர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாருன்னா அப்படிப்பட்ட உதார மனசு. வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் சொல்ற மாதிரி வையத்து வாழ்வீர்கள் தான் ஆண்டவர்கள் லோகத்திற்கு மொத்த பேரையும் கூப்பிடுறேன். எல்லாரும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் அப்படின்னு தண்ணியும் கூட்டுக்கிறேன். நானும் நீங்கள், நான் இல்லை வையத்து வாழ்வீர்கள், நான் ஒண்ணு சொல்றேங்கிறது கிடையாது. நாமும் நாம் எல்லாம் ஒரு காரியம் செய்வோம், திருப்பாவை சொல்வோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவை, நம்முடைய பாவை கொள்ளு திருப்பாவை அப்படின்னு ஆண்டாள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பூமாதி வேண்டிய அவதாரம், பூமி பிராட்டியாரான அப்படினால பூமியில இருக்கிற நம்மளை கூட்டுக்கிறார். வையத்து வாழ்வு வையன்னா பூமி தானே, பூமியில இருக்கிற நம்மளை கூட்டுக்கிற பூமாதேவி. பராசரர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார், அவருடைய பரந்த மனப்பான்மை தான் காரணம். அதனால போகாபவர்க ததுபாய கதி ஹி உதாரஹா சந்தரிசயன் இரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயா. அதனால பராசரருக்கு நமஹாங்கிற ஆளவந்தாருக்கே பராசரர் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஆளவந்தாருடைய அந்திம காலத்துல ஆளவந்தார் கடைசியில பரமபுதிச்சு அப்புறம் தான் ராமானுஜர் வர, அதாவது ஆளவந்தார் சேவிக்கணும்னு தான் வர, ஸ்ரீரங்கத்துக்கு வர காஞ்சிபுரத்துல இருந்து. அவருக்கு ஆளவந்தாருடைய திருமாளிகையில வாசல்ல நிறைய ஸ்ரீவிஷ்ணுவெல்லாம் இருக்கா, ஒரே கும்பலா இருக்கு. என்ன விசேஷம், ஆளவந்தார் ஏகாந்தமா சேவிக்கலாம், இத்தனை பேர் இருக்கா, என்ன விசேஷம் அப்படின்னா ஆளவந்தார் பரமபதத்துக்கு எழுதிட்டாருன்னா எப்படி இருக்கும் இவருக்கு ராமானுஜர், அவரை சேவிக்கணும்னு எத்தனை ஆசையோட வந்திருக்காரு. இங்க வந்தா இவர் பரமபதத்துக்கு எழுதிட்டார், நான் சரி திருமேனியை தான் சேவிக்க முடியும் போல இருக்கு, அவரை சேவிக்க முடியாது, அவருடைய திருமேனியை தான் சேவிக்க முடியும் போல இருக்கு. சாட்சாத் ஆள வந்தார தன்னுடைய ஆச்சாரியனா வரிக்கணும்னு ஆசை. சரி அவருடைய திருமேனி தான் சேவிக்கலாம் அப்படின்னு திருமேனி சேவிச்சா மூணு விரல் மடங்கி விடும். ஆளவந்தா திருமேனி இப்படி கூட ஒன்று இருக்குமாண்ணா, மூணு விரல் மடங்கி இருக்குமாண்ணா. என்ன கேட்டா அவருக்கு திருவுள்ளத்துல மூணு விஷயங்கள் உண்டுன்னு சொன்னான் சிஷ்யெல்லாம். எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார் பகவான் கிட்டையும் பிரார்த்திச்சுட்டு இருப்பார் மூணு விஷயம் நடக்கணும் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு மகா ஆச்சாரியனுக்கு மூணு ஆசை இருந்திருக்கு. நான் என்ன ஆசைனார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு, பராசருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு, அம்மாழ்வாருடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு. இந்த மூணு ஆசை, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னா அது நல்ல ஆசை. ஏன்னா பிரம்மசூத்திரம் வியாசர் பண்ணது, அதுக்கு பாஷ்யங்கிறதெல்லாம் காஷ்மீர்ல போய் காஷ்மீர் தேசத்துல போய் அந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வியாக்கியானம் பண்ணணும், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ரெண்டாவது பார்த்தா இதுவும் பெரிய விஷயமா சொல்றீங்க, பராசரருக்குடைய திருநாமத்தை ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னா, இதுக்காக ஒருத்தர் ஆசைப்பட்டு அப்படியே அவரை பிராண தியாகம் பண்ணி உயிரை விட்டு அது கை விரல் மடங்கி இருக்குன்னா நமக்கு புரியல சட்டுன்னு, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயம் ஆனா அப்படின்னு கேட்டா, உண்மையிலே இது பெரிய விஷயம். இது இந்த பேர் வைக்கிறது பெரிய விஷயம். அதாவது ஒருத்தன் தன்னுடைய ஆச்சாரன் கிட்ட இருக்கக்கூடிய பக்திய வெளிப்படுத்துற பிரகாரம் சிலதெல்லாம் சொல்லியிருக்கான் சாஸ்திரங்கள்ல. ஆச்சாரியன் கிட்ட பக்தியோட இருக்கிறவன் அந்த பக்தியை காமிக்கும்படியா சில காரியங்கள்லாம் செய்யலாம். அதுல ஒண்ணு ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனுக்கு ஒரு தனியன் பண்ணி அந்த தனியனை வந்து இவன் ஒரு ஸ்லோகம் பண்ணி அந்த ஸ்லோகத்தை நித்திய அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கலாம். ரெண்டாவது ஆச்சாரியனுடைய பெயரை வச்சுக்கலாம், அவருடைய தாசன் அப்படின்னு சொல்லி இந்த ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்ற மாதிரி தானோ இல்ல தன்னுடைய குழந்தைகளுக்கோ யாருக்காவது ஆச்சாரியனுடைய பெயர் வைக்கணும் சொல்லியோ, அதுவும் பக்தியினுடைய ஒரு காரியம். எல்லாம் ஆச்சாரியன் கிட்ட பக்தியை இந்த காரியங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லிருக்க. மூணாவது ஆச்சாரியன் கிட்ட ரொம்ப பக்தியோடு கூட தன்னுடைய கட்டவரிலையோ ஏதாவது ஒன்று அர்ப்பணம் பண்ணலாம்னு உனக்கு. இது கொஞ்சம் ராஜசமானது, ஆனால் இதுவும் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இதுதான் ஏகலவியன் பண்ணான். ஏகலவியன் வந்து துரோணாச்சாரியருக்கு கட்டவரில் கொடுத்தான்னு மகாபாரத்தில் வரும். அதை பார்த்தா நிறைய பேருக்கு சந்தேகம், எதுக்கு கட்டவரில் கொடுத்தான் அவர் எதுக்கு கேட்டார்னு. ஆனால் இது சாஸ்திரம், இது ஆச்சாரியனுக்காக கொடுக்கணும். அவன் கொடுக்கணும்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கட்டவரில் கொடுக்கணும். அது அதுவும் ஒரு ஒரு விதமான பக்தி. இதெல்லாம் இதெல்லாம் இது ராஜச பக்தி மாதிரி, இதெல்லாம் ஒரு விதமான பக்தி. இதெல்லாம் நம்ம வந்து தனியன் வச்சுருக்கோம். நம்ம சம்பிரதாயத்தில் எல்லா ஆச்சாரனுக்கும் தனியன் பண்ணி தனியன் ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுறது வச்சுருக்கோம். ஆச்சாரனுடைய திருநாமத்தை பேர் வைக்கிறதும் அதை பேராக வைக்கிறதும் வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பேராக வைக்கிறது உண்டு. ஆளவந்தாருக்கு என்ன திருநா என்ன அபிப்பிராயம் திருவுள்ளம் என்னன்னு கேட்டால், பராசரங்கிறவர் மிகப்பெரிய ஆச்சாரியம், ஜெகதாச்சாரியம் அவர். அதாவது ஆச்சாரிய பரம்பரையில் வராட்ட, ஆச்சாரிய பரம்பரையில் அவர் வரமாட்டான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குரு பரம்பரைங்கிறது இந்த யுகத்துக்கான குரு பரம்பரை, இது கலியுகத்துக்கான குரு பரம்பரை. இது இந்த யுகத்துல இதுதான் நம்ம சொல்ல முடியும். போன யுகத்துல எத்தனை ஆச்சாரியெல்லாம் இருந்திருக்கா, அவ டங்கர் திருவிட குகதேவன் நிறைய பேர் சொல்றாரு. ஒவ்வொரு யுகத்திலயும் ஆச்சாரிய பரம்பரை நிறைய இருந்திருக்கு. நம்ம இப்ப நம்முடைய இந்த யுகத்துல நமக்கு அம்மாழ்வார் கிட்டே ஆரம்பிச்சு இருக்க குரு பரம்பரை நம்ம வச்சுட்டு இருக்கோம். பராசரங்கிறவர் விசேஷமான ஆச்சாரியர், ஜெகத்துக்கெல்லாம் ஆச்சாரியன் ஆகக்கூடியவர். அவருடைய விஷ்ணு புராணம் இல்லாட்டா ஒண்ணுமே கிடையாது. பிரம்மசூத்திரத்தோட வியாசர் அடிக்கடி ஸ்மரிய தேய்ச்சாங்கிறார், ஸ்மிருதியில கூட பராசரம் சொல்லிருக்கார் பாருங்க அப்படின்னு வியாசன் எடுத்து காமிக்கிறார் பல இடத்துல. அதனால அவர் பண்ண உபகாரங்கிறது மகோ உபகாரம், பரம உபகாரம் உலகத்துக்கு. அது லோகத்துல எல்லாருக்கும் தெரியும். அவர் விஸ்வாச்சாரியர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியணுங்கிறதுக்காக அவருடைய திருநாமத்தை வச்சுக்கணும். அதே மாதிரிதான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் சாதாரண, நம்மாழ்வார் திருவாய்மையை பாடினார். இன்னும் திருவாய்மைனா சாதாரண கிரந்தம் தானே தோணும், சாதாரணமா இருக்காளுக்கு நம்ம சொல்லணும். இதெல்லாம் இந்த வேதத்துக்கு சமமான ஒரு கிரந்தம் அது. நம்மாழ்வார் பண்ணதும் ஒரு மகா உபகாரம். என்ன உபகாரம் கேட்டா, சரணாகதி சம்பிரதாயத்தை காட்டி கொடுத்தார். பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தான் அடுத்த ஸ்லோகத்தில் வருது அவரை பத்தி. மாதா அதுதான் நம்மாழ்வார் இல்லாட்டா சரணாகதி கிடையாது, நம்மாழ்வார் இல்லாட்டா பாஷா ஸ்தோத்திரம் கிடையாது. சம்ஸ்கிருதத்துல வேத மந்திரங்களை கொண்டு மாத்திரம்தான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு இருக்குச்சே அப்படி கிடையாது. நம்மளுடைய வாக்குனாலே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாங்கிற காமிச்சவர் ஆழ்வார்கள் தான், முதலாழ்வார்கள் இதுதான் ஆரம்பம். அதனால இவாள்லாம் விஸ்வாச்சாரியர், யோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியர், என்னென்னைக்கும் ஆச்சாரியர். ஆச்சாரிய பரம்பரையில வரணும் இல்லை, பொதுவாக ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே ஆச்சாரியர்கள் வரலாம். அதனால அவ திருநாமத்தை வச்சு அந்த உபகார ஸ்மிருதி, அந்த உபகாரத்தை ஸ்மரிக்கணும். நாம பராசரம் மறந்துடக்கூடாது, நம்மாழ்வார லோகம் மறக்கக்கூடாது. மாலாவட்டத்தில் பராசரம் மறந்துட்டு நம்மாழ்வார மறக்கக்கூடாதுங்கிறத ஒரு பேரை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. பராசரா அது என்ன பேருன்னு தெரியாது, அவனுக்கு விஸ்வபானம் பண்ணுவார் அவர் அப்படின்னா அது இருக்கும் இல்லையோ. அதனால அந்த ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பராசருடைய திருநாமத்தை வைக்கணும், நம்மாழ்வார் திருநாமத்தை வைக்கணும் அப்படின்னார். ஆளவந்தாருடைய இந்த அபிப்பிராயம் அவருக்கு ராமானுஜருக்கு தான் புரியும், சட்ட நமக்கு புரியாது. அப்படியானால் பகவான் அடியனை கொண்டு இதை நிறைவேற்றிப்பான் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல உடனே பற்ற அவர் மூணு வரல் விட்டு போயிட்டு ரங்கநாதன் சங்கல்பிச்சுட்டார்னு அர்த்தம். இவரை கொண்டு நிறைவேற்றிக்கிட்டு ரங்கநாதன் சங்கல்பிச்சுட்டார். அதுவும் இந்த மூணு காரியத்தை செய்கிறார். சீபாஷ்யம் காஷ்மீரத்துக்கு போய் புஸ்தத்தை பார்த்து சீபாஷ்யம் எழுதுகிற பெரிய திருமலை நம்பிகளுடைய குமாரர் ஒருத்தருக்கு அம்மாதோருடைய திருநாமத்தை வைக்கிற திருக்குருகை பிரான் பிள்ளான்னு பேர் அவரு. திருக்குருகை பிரான்ங்கிறது அம்மாதோருடைய திருநாமம். குருகை திருக்குருகூர்ல வந்த பிரான்னான் அப்படின்னால திருக்குருகை பிரான் பிள்ளான் அப்படின்னு அவருக்கு பெயர் வைக்கிற இவர் தான் அம்மாதோருடைய திருநாமத்தை வைக்கிற சடகோபன் அப்படின்னு சம்ஸ்கிருத்தர் பேர். சடகோபன் சடாரின்னு சம்ஸ்கிருத்தில் சொல்லுவார். அவர் தான் இந்த நம்மாழ்வாருடைய விசேஷ பெயரோட வந்தபடினால்தான் அவர் தான் திருவாமிக்கு வியாக்கியானம் பண்ணதும். முதல் முதல்ல திருவாமிக்கு வியாக்கியானம் பண்ணது அவர் தான். பிள்ளான் தான் ஆறாயிரப்படின்னு திருவாராயிரப்படி வியாக்கியானம் முதல் முதல்ல ஆரம்பம். ராமானுஜரே அவரை கொண்டு நீ எழுது அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு எழுத வைக்கிற. எழுத வச்சு அதை தான் பார்த்து அங்கீகாரம் பண்ணி இனிமேல் இதை எல்லாரும் காலக்ஷேபம் பண்ண வேண்டியது அப்படின்னு வைக்கிற அந்த திருவாராயிரப்படிய. அதனால திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ற அளவு அத்தனை பெரியவராக இருக்கார் ராமானுஜருடைய பரமசிஷ்யர் பகவத். ராமானுஜர் அந்திம காலத்துல சயனத்தில் இருக்கும்போது சிஷ்யர்கள்லாம் ரொம்ப சோகத்தில் சோகாத்தால் இருந்தா எல்லாரும் ரொம்ப ரொம்ப சோகம். ராமானுஜர் வரமதிக்க போறான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால ரொம்ப சோகம். பிராணத்தியாகம் பண்றவங்க கூட போயிட்டா நிறைய பேர் இனிமே அவர் இல்லாமல் நம்ம எதுக்கு அப்படின்னு அந்த அளவு ஆயிட்டா. என்ன குறைன்னா ராமானுஜர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரா, நம் பிள்ளான் இருக்க என்ன குறை அப்படின்னா பிள்ளாண்டு பேச்சு உங்களுக்கு என்ன குறை. அந்த அளவு ராமானுஜர் வச்சிருக்காரு வேற. அவருக்கு இந்த திருநாமத்தை வச்ச பராசர பக்தருக்கு பராசரன் திருநாமம் வச்சார். பராசரத்தை கூரத்தாழ்வாண்டிய குமாரன் கூரத்தாழ்வாண்டிய குமாரருக்கு பராசரன் பெயர் வச்சார். அவர் தான் பின்னால் பராசர பக்தர். அவர் பக்தர்னு சொல்லுவார். ராமானுஜரை வச்ச திருநாமம் இது ரெண்டுமே ஆள வந்தார் சொன்ன நிறைவேற்றி காமிச்சார். அது இனி வரைக்கும் இருக்கு. இனி வரைக்கும் அந்த பிள்ளான் வம்சத்தில் வந்தவாளுக்கு அவள்லாம் நம்மாழ்வா பேரை என்னென்னா வச்சுப்பான். அடிவங்கள் வம்சம்லாம் அந்த வம்சம் இவர் சடகோபன் பேர் மாற்றி மாற்றி நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். திருப்பதியில் நிறைய பேருக்கு மாற்றி மாற்றி வந்துருக்கும். அதே மாதிரி பராசர பட்ட வம்சத்துல பராசரன் திருநாமம் அவன் வச்சுக்கிறான். இது வம்சம்னு தான் இல்லை எல்லாருமே வச்சுக்கிறான். எல்லாருமே அது ஆழ்வு ஆச்சாரியால் உகந்தது அப்படிங்கிற அப்படின்னால சடகோபன் அப்படின்னு திருநாமத்தை நிறைய பேர் வச்சுக்கிறது உண்டு. பராசருடைய திருநாமத்தையும் நிறைய பேர் வச்சுக்கிறது. எல்லாம் வம்சங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருமே வச்சுக்கிறது. அப்ப அதனால அந்த பராசர திருநாமத்தை வைக்கிறது ஆளவந்தாருக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தது. அதனால பராசருக்கு அப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நம்மாழ்வாருக்கு பண்ற நம்மாழ்வார் தான் இந்த கலியுகத்துல பிரதான ஆச்சாரியனா இருந்தபடினாலையும் பராசருடைய விஷ்ணு புராணத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப போக்கியமா இருக்கக்கூடிய திருவாய்மொழி அருளிச்சிடுவர். ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கு, சர்வாதிகாரமா இருக்கு, பரம போக்கியமா இருக்கு. தொண்டருக்கு அமுதுன்ன சொன்ன சொல்மாலைகள் அப்படிங்கிற தொண்டருக்கு அமுதுன்ன சொன்ன அமிர்தம் கொடுக்கற மாதிரி அமிர்தத்தை கொண்டு வந்து வாயில வச்சு குழந்தைக்கு ஊற்றுற மாதிரி ஊட்டியிருக்காரு நம்மாழ்வார். அதான் பராசர பிரபந்தாதபி வேதாந்த ரகசிய வைசத்திய அதிசய ஹேது பூதீஹி. பராசருடைய விஷ்ணு புராணத்தை காட்டிலும் ரொம்ப ஆச்சரியமானது இந்த நம்மாழ்வாருடைய ஒரு சம்ஹிதா சார்வபூமி அப்படிங்கிற மாதிரி உத்தமமான ஒரு கிரந்தம் திருவாய்மொழி. சித்த ரஞ்சகதமைஹி, ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரஞ்சகமா இருக்கும். சர்வோபஜீவியைஹி, எல்லாரும் திருவாய்மொழி சேவிக்கணும். விஷ்ணு புராணம்லாம் இவ்வா இன்னார் கூடும் இன்னார் கூடாது இன்னார் சொல்லலாம் என்ன புராணம் இல்லையோ. புராணத்துக்கு நியமங்கள்லாம் நிறைய உண்டு. திருவாய்மொழிக்கு ஒரு நியமம் கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு எந்த யாரும் வேணா சொல்லலாம். உபபிரம்மனைஹி மதுரகவ பிரபுதி சம்பிரதாய பரம்பரையா நாதமுனே ரபி உபகர்த்தாரம். அதெல்லாம் நம்மாழ்வார் நம்மாழ்வார் ஆச்சாரியன் வர என்ன கேட்டா நாதமுனிகளுக்கு திருவாய்மொழி உபதேசம் வரத்துக்கு காரணமே மதுரகவியர்களுடைய வம்சத்தில் வந்த ஒருத்தர் கண்ணினம் சிறுத்தாம உபதேசம் பண்ணி அதை இவர் திருப்பி லட்சம் அவருக்கு சொல்லி அதனால்தான் நம்மாழ்வார் சாட்சா காரமே வந்தது. அதனால ஆச்சாரிய பரம்பரையும் வர மதுரகவி பரம்பரையில வர்த்த வந்தார் பராங்குஷதாசன் ஒருத்தர் நம்மாழ்வாருடைய தாசன் பராங்குஷதாசன். பராமகுஷன் நம்மாழ்வாருக்கு பெயர். அதனால பராமகுஷதாசன் ஒருத்தர் மதுரகவியுடைய வம்சத்தில் வந்தவர். அவர்கிட்ட தான் உபதேசம் கேட்டுள்ளார் நாதமுனிகள். அதனால அந்த பராமகுஷதாசன் வழியா மதுரகவி ஆச்சாரியர் மதுரகவியுடைய நம்மாழ்வாரும் ஆச்சாரியர் இப்படி வரும். அதனால ஆச்சாரியன் தான் வரும் நம்மாழ்வாருக்கு சாட்சாத் ஆச்சாரியனும் கூட. ஏன்னா சாட்சாத்தா நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சாட்சாத் ஆச்சாரியன் நம்மாழ்வார். ஏன்னா யோக திசையில அது. ஆனால் நம்மாழ்வாருக்காக அடுத்த ஸ்லோகம் மாதா பிதா யுவதையா தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னு நம்மாழ்வார் தான் எல்லாமேங்கிறார். எனக்கு மாதா, எனக்கு பிதா, எனக்கு யுவதையா, எனக்கு தன, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து சுகம் மொத்தம் நம்மாழ்வார் தான். சர்வம் எதேவ எல்லாம் எனக்கு அவர் தான், நம்மாழ்வார் தான். ஆள் வந்தார் சொன்னார், மதன்வயானாம், எனக்கு மாத்திரம் இல்லை, என்ன சேர்ந்தவா எல்லாருக்கும், எங்காத்துல எல்லாருக்கும், எங்காத்து பக்கத்தாத்துக்காரா உட்பட எல்லாருக்கும் அவர் தான், நம்மாழ்வார் தான் இல்ல. ஆத்தியஸ்யன குலபதேகே, எங்க குலத்துக்கே ஆத்தியபதி. எங்களுடைய குலம் என்னன்னு கேட்டானா, வைஷ்ணவ குலம், ஸ்ரீ வைஷ்ணவ குலம், சரணாகத குலம். இந்த குலத்துக்கு கூட்டஸ்தர், கூட்டஸ்தர்னா ஆதி புருஷர், அம்மாழ்வார் கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறது. வகுலாபிராமம், வகுல புருஷன் சாத்திட்டு இருக்கார் நம்மாழ்வாருக்கு அடையாளம். மகிழ் மாலை மார்பினன் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார், மகிழம்பூ மாலை சாத்திட்டு இருப்பார். வகுலாபரண பெருமாள் அப்படின்னு பேர் வருது, வகுலாபரண பெருமாள் அப்படின்னார். வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததன், அதான் அழகா சொல்றார். அவருடைய வகுல மாலை இருக்கொள்ளியவர், அந்த வகுல மகிழம்பூ, அந்த மகிழம்பூவுடைய வாசனை இருக்கான் அவர்கிட்டையும் இருக்கு, அவருடைய வாக்குலையும் இருக்கான், திருவாயிலையும் இருக்கான். ஆத்தியசன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்தத அங்கிரீகுணம் பிரணமாம் இமூர்தனா. அந்த நம்மாழ்வாருடைய அங்கிரி யுகலம், திருவடி தாமரைகள் ரெண்டையுமே பிரணமாமி மூர்த்னா, என்னுடைய தலையினாலே நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற இதில் தான் ஒரு சூக்ஷம் இருக்கு. பிரணமாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூர்த்னான்னு ஒன்று சொல்றேன், நான் தலை வணங்கி, என்னுடைய தலை வணங்கி, என்னுடைய தலையினாலே நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே நிறைய விஷயம் தேசியம் சாய்ச்சிக்க வியாக்கியானத்தில் அதை வச்சிருந்து இந்த திருநாமம் வைகானச ஆகமாத்யுக்த நதிபேத விசாரகா. இந்த பிரணாமங்கிறது எத்தனை விதம், மூர்த்னா அப்படிங்கிறபடினால தலையினாலே நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம். அப்போ தலையினால நமஸ்காரம் பண்றாங்கன்னா இன்னும் பல விதமா நமஸ்காரம் இருக்குன்னு தெரியுது. இதுல தலையினால நமஸ்காரம் பண்ற மாதிரி உடம்புல பல விதமா நமஸ்காரம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன, மனசினால் நமஸ்காரம் பண்றதா, வாக்குனால நமஸ்காரம் நிறையா புரியும். என்னென்ன அப்படின்னா, ஆகமத்தை எடுத்து பார்த்தோம்னா வைகானத்த ஆகமத்திலையும் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள்லயும் நமஸ்கார பிரபேதங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து இங்க விசாரம் பண்ணிருக்கேன். சுவாமி தேசி தலையினால, மனசினால, வாக்குனால எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு தலையினாலேன்னு சொன்னது. இதுல ஆகமங்கள்ல இருக்கக்கூடிய பிரணாமங்கள்ல முதல்து பஞ்சாங்க பிரணாமம்னு ஒண்ணு இருக்கு. பஞ்சாங்கம்னா அஞ்சு அங்கம், குழம்புல அஞ்சு அங்கத்தினாலே நமஸ்காரம் பண்றது. அஞ்சு அங்கம் எதுவும் கேட்டா, ரெண்டு கைகள்னாலையும், ரெண்டு முத்திங்கால்னாலையும், அஞ்சாவதா சிரசு, இந்தனாலையும் ஸ்திரீகள்னா நமஸ்காரம் பண்ற மாதிரி கை முத்திங்கால் சிரசு இதை வச்சுன்னு சேவிக்கிறதுக்கு பஞ்சாங்க பிரணாமம் அப்படின்றது. ஷடங்க பிரணாமம் அப்படிங்கிறது ஆறு இருக்கு, அது ரெண்டு கைகளையும் நீட்டணும், ரெண்டு கால்களையுமே நீட்டணும், அப்புறம் தலை நெற்றியும் நம்மளுடைய வயிறும் இதெல்லாம் சேர்த்து வச்சு கீழே வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு ஷடங்க பிரணாமம் அப்படின்னு பெயர். தண்ட பிரணாமம், தண்டவத் பிரணாமம் அப்படின்னு பெயர். இதுதான் தண்ட பிரணாமம் சொல்லுவா. இதுதான் கடிதாஸ் போடும்போது அடியன் தண்டன் சமர்ப்பித்த விஜயாபனம் அப்படின்னு போடுவா லெட்டர் எழுதும்போது. தண்ட பிரணாமம் அப்படின்னா என்ன கேட்டானா, மொத்தமும் சரீரத்துல தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் எல்லாம் தரையில இருக்கும் மொத்தமும். அதுக்கப்புறம் ரெண்டு கையும் நீட்டு முன்னாடி நீட்டி வச்சானா மொத்தமும் சரீரில படுறதுக்கு இதுக்கு தண்ட பிரணாமம் பேர். இது ரொம்ப முக்கியமா விசேஷமா சொல்லியிருக்கேன். தண்டம் தான் தடின்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இந்த பிரணாமம் தண்டம்னு நினைச்சிருக்கான் இல்ல. சமஸ்கிருதத்துல தண்டம் அப்படின்னா தடின்னு அர்த்தம். ஒரு தடியை பிடிச்சிட்டு இருக்க தடியை விட்டோம்னா புத்தனை கீழ் விழுந்துருக்கனா எப்படி மொத்தமுமே தரையில் விழுந்துருமோ அந்த மாதிரி பெரியவாளையோ இல்ல பெருமாளையோ பார்த்த உடனே பட்டுனு விழுந்துடும், யோசிக்கவே கூடாது. தண்டத்தை விட்டா எப்படி விழுவோம், அப்படி விழும்போது பட்டுனும், விழும்போது தண்டம் பாதி விழுந்தது பாதி வேண்டாங்கிறது கிடையாது, மொத்தமும் விழுந்துருவோம். அந்த மாதிரி அவளை பார்த்த உடனே அந்த ஒரு பக்தியினால மொத்தமும் கீழே வேணும். இப்படிதான் ராமானுஜர் சேவிச்சான்னு வருது. இதுதான் ராமானுஜர் வந்து திருக்கோட்டி நம்பிக்கை சேவிக்கிறாராம். எங்க காவேரி கரையில மணல்ல சூடுல அவர் ஆளும் அவர் வர திருக்கோட்டை நம்ம வர குதிக்கிற மணல்ல அவர் வரத பார்த்த உடனே அந்த குதிக்கிற மணல் அப்படியே விழுந்துட்டாரு. விழுந்து திருத்தி சேவிக்கிற மறுபடியும் சேவிக்கிறா. பக்கத்துல இருக்கிற சிஷ்யா எல்லாம் ராமானுஜர் சிஷ்யா எல்லாரும் அவளுக்கா உள்ள பதைக்கிறதுக்கு, ஐயோ இப்படி சேவிக்கிறாரு இந்த சூட்டுல அப்படின்னு. ஆனா அவரோ பேசாம இருக்க, திருக்கோட்டை நம்பிகள் பேசாம இருக்க. அப்போ ஒருத்தர் மாத்திரம் சொன்ன, இது இது உச்சிதமே இல்லையே என்ன, கீழே அவருடைய திருமையை என்னத்துக்காகும், இது போரும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, போரும் போரும் எழுந்துருன்னு ஒரு வார்த்தை சொன்னா உடனே நிறுத்திடுவார் அவர். ஆச்சாரிய என்ன போருன்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சுட்டு கொண்டு இருக்கு, அது ஒரு சாஸ்திரம். போரும் எழுந்துருன்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சுட்டு இருக்கணுமா, நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணுமா, அது போரும் சொல்லக்கூடாது, திருவேணி வாட்டமாகிடுமே அப்படின்னா உடனே திருக்கோட்டை நம்பி சொல்றார், உன்னதான் தேடிந்திருக்கேன், இந்த மாதிரி சொல்றவா யார் அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கேன், இனிமேல் இந்த ராமாயணத்துல கவனிச்சுக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்புன்னுட்டேன். அதுக்காக இப்படி யார் இருக்கான்னு பாக்குறேன், இவருக்கு மடப்பள்ளி கைங்கரியத்தை நீ பண்ணணும், இனிமே இவருக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து மடப்பள்ளி கைங்கரியத்தை நீ பார்க்கணும், அவர் திருமேனிக்கு நோவு இல்லாமல் வாட்டம் இல்லாமல் பாத்துக்கிறதுக்கு அந்த திருமேனியில பரிவு இருக்கிறவாள் ஒருத்தர் வேணும், அதனால நீ பாத்துக்க வேண்டியது அப்படின்னா அவர் தான் மடப்பள்ளி ஆச்சான் அப்படின்னு பேர், ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ண அப்படின்னால மடப்பள்ளி ஆச்சான் பேர், மகாஜானியவர் ராமானுஜர், அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு வேதாந்த உதயனர் அப்படின்னு. உதயனர்னா உதயனர்ங்கிற ஒரு பெரிய ஆச்சாரியம் ஒருத்தர், நியாயசாஸ்திரத்துல உதயனாச்சாரியன் பேர், ரொம்ப பிரசித்தமானவர், நியாயசாஸ்திரத்துக்கு எப்படி உதயனரோ அந்த மாதிரி நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்கு இவர் அப்படின்னு ராமானுஜரே வேதாந்த உதயனும் பட்டம் கொடுத்துருக்கோம். இந்த மடப்பள்ளி ஆச்சாரம் வழியாக வந்த சம்பிரதாயம் தான் தேசியனுடைய சம்பிரதாயம். அதனால தண்ட பிரணாமம், இது அஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணான்னு சொல்ல வழி, அது அஷ்டாங்க பிரணாமம். அஷ்டாங்க பிரணாமம் கிட்டத்தட்ட இதே வரதான், ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் தலை இதை சேவிச்சுட்டு இந்த அஞ்சாச்சு. இது தவிர மனசு புத்தி அபிமானம் மூணு, அதாவது சில பேர் உடம்பாலும் செய்யுமா ஆனால் மனசுனால இவர் சேவிக்க வேண்டியிருக்கேன்னு இருக்கான், நீ சில கொஞ்சம் உள்ளுக்குள்ள வாங்க உங்களை சேவிக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் நேரம் சேவிக்க வேண்டாம், உள்ளுக்குள்ள வாங்க உங்களை நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லாமல் சரீரத்தினாலும் சேவிக்கிறது காட்டில் முக்கியம் மனசினாலும் சேவிக்கணும், புத்தியினாலும் சேவிக்கணும், அபிமானத்தினாலும் சேவிக்கணும். அபிமானத்தினாலும் சேவிக்கிறதா என்ன கேட்டா, அடியேன் தாசன் நீர் பெரியவர், அந்த ஒரு அபிமானம் நான்கிற அபிமானத்தை விட்டுட்டு அவர் பெரியவர் நாம் தாசன் அப்படின்னு என்ன இருக்கும். அதனால இது மூணு ரொம்ப முக்கியங்கிறது காமிக்கிறது அஷ்டாங்க பிரணாம். இதே போல துவாதசாங்க பிரணாமம்னு ஒன்று இருக்கு, பன்னெண்டு அங்கத்தாழ பிரணாமம், இந்த மாதிரி பல விதமா ஆகமங்கள்ல சொல்லியிருக்க. இது தவிர மஸ்திஷ்க பிரணாமம் அப்படின்னா தலையினா தலைக்கு மேல கை கூப்பி சேவிக்கிறதுக்கு மஸ்திஷ்க பிரணாமம் பேர், எது இதுல இதெல்லாமே மஸ்திஷ்க பிரணாமம் தான், இப்ப சொன்னது மொத்தமும் மஸ்திஷ்க பிரணாமம், ஏன்னா எல்லாம் தலைக்கு மேல கை கூப்பி தான் வரும். சம்புட பிரணாமம் அப்படிங்கிறதா ஹிருதயத்துல கை கூப்பி சேவிக்கிற அஞ்சலி முதலான பிரணாமத்தை சம்புட பிரணாமம் அப்படின்னு. பிரக்வாங்க பிரணாமம் அப்படிங்கிறது பற்றும் உடம்பு மாத்திரம் குனிஞ்சு எழுந்து கை கூப்பிடுறதுக்கு பிரக்வாங்க பிரணாமம், உடம்பு அப்படியே ரொம்ப சாதாரணமா இது பண்ணுவா, பட்டுன்னு குனிஞ்சு எழுந்து எழுந்துருவா, எழுந்து கை கூப்பிடுவா, உடம்பு வளைச்சு அது குனிஞ்சிட்டு உடனே எழுந்துக்கிறது பிரக்வாங்க பிரணாமம் அப்படின்னு. இந்த மாதிரி பல விதமான பிரணாமங்கள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் இங்க எப்ப சொல்ற. இப்ப ஆளுநர் என்ன பண்றாருன்னா, பிரணமாமி மூர்த்னா அப்படிங்கறபடினால நான் வாக்குனால மாத்திரம் இல்ல மனசுனால மாத்திரம் இல்ல, நான் ஏதோ நான் பிரணமாமின்னு வாக்குனால தானே சொல்றேன், ஸ்தோத்திரம் தானே, ஸ்தோத்திரமான அப்படினால நான் வாக்குனால நமஸ்காரம் பண்றேன்னு மாத்திரம் நினைக்காதவங்க, என்னுடைய வாக்குனாலையும் என்னுடைய மனசினாலையும் என்னுடைய சிரசுனாலேயும் நான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படிங்க. தலையெல்லால் கை மாறிலேனே அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்துல தலையெல்லால் கை மாறிலேனே அப்படிங்கிற, தலையை கொடுக்கறதுக்கு உள்ள வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தலை கொடுக்கறது தவிர வேற என்ன கை மாறு, கை மாறுனா பிரத்யுபகாரம், அந்த தூத்து விடுறார் ஆண்டாள் குயில தூத்து விடுறார், நீ போய் இந்த விஷயத்தை போய் கண்ணன் கிட்ட போய் சொல்லு, சொன்னாலும் உனக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் தலையெல்லால் கை மாறிலேனே அப்படிங்கிற, இதுதான் அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கா. சில பேர் என்ன சொன்னான்னா, தலையெல்லாம் கைமாறலைன்னா உனக்கு உபகாரமா என் தலையே கொடுப்பேன் அப்படின்னா, ஆனா வியாக்கியானத்துல அழகா சொல்ற நம்ம ஆச்சாரம் இல்ல அப்படி அர்த்தம் இல்ல, என் தலையை கொடுப்பேன்னா தலையினாலே வணங்கி நமஸ்காரம் பண்ணுவேன்னு அர்த்தம், இது தவிர வேற என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம், ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சொல்ல. சிரசா பிரணாமன் வரும் பாகவதத்துல, பிரிய மன்னன் அனாமசான்னு வரும், அதாவது ருக்மிணி பிராட்டிக்காக ஓலையை கொண்டு வந்தவர் ஒரு பிராமணர் ஒருத்தர், ருக்மிணி பிராட்டின் ஓலையை கொண்டு போய் கண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார், அவர் இந்த ஓலையை படிக்க சொல்றார், அவரே படிக்கிற திருமாலியின் பிராட்டியை சேர்த்து வைக்கிறவர் அவர் தான். அவர் திரும்பி வர கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள பிராட்டிக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே, போன பிராமணனும் திரும்பி வரக்கானுமே, இது என்ன ஆச்சோ, கண்ணன் வருவானோ என்னவோனோ ஒரே மனசுக்குள்ள பதவியெல்லாம் நிறையா இருக்கும்போது இவர் அப்படி ஊர்வலமாக போய் இந்த கிரிஜாவுடைய கோயிலுக்கு போயிட்டு வர ஒன்றும் காணுவேன்னு பார்க்கும்போது தூரத்தில் பார்த்தா அந்த பிராமணர் இருக்க, இப்போ அவர் வந்துட்டார், போன காரியம் ஆச்சு, போனவர் தீமை வந்து தருளியோ, அவர் அங்கேருந்தே கை காமிச்சுட்டார், காரியம் முடிஞ்சாச்சுங்கிறத இதோ கொடுத்துட்ட பத்திரத்தை கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுக்க அவர் அங்கேருந்து சாதம் காமிச்சிட்டார். குடனே பிராட்டி இப்போ அவருக்கு ஏதாவது பண்ணலாம், ஏன்னா அவரு அவர் பண்ண உபகாரம் பெரிய உபகாரம் ஆச்சு. கண்ணனையும் வரையும் சேர்த்து வைக்கிறதா சாதாரண உபகாரம் அது. இத்தனை பேருக்கு நடுவில் இருக்கும்போது சிசுபாலன் தந்தவசன் இத்தனை பத்து பேர் சத்ருக்கள்லாம் இருக்கா, பகவானோட கூட சேர்த்து வைக்கிற காய்கறி ஆச்சாரிய கைங்கறி வந்து ஆச்சாரியம் பண்ற கைங்கறி தான் பண்ருக்க. அப்ப அவருக்கு என்ன பண்ணலாம்னு தான் பிரியமன் வேற என்ன பண்றதுன்னு தெரியல. குப்பையும் பிராட்டி என்ன பண்ணலாம், நன்னாமசா கை குப்பி அவருக்கு நமஸ்காரம் பண்றான். கை குப்பி தன்னுடைய தலையை குனிஞ்சு அவருக்கு பிரத்யுபாரத்தை சமர்ப்பிக்கிறாளாம். யாரு, சாக்ஷா லட்சுமி தேவி, சாக்ஷா பிராட்டி ருக்மிணி பிராட்டி அவருக்கு இப்படி நமஸ்காரம் பண்றாருன்னு பாகவதத்தில் வரும். அதான் தலையெல்லாம் கை மாறிலேனே அப்படின்னு அதை வச்சுட்டு தான் ஆண்டாள் வந்து அங்க ருக்மிணி பிராட்டி மாறி இங்க கோதை பிராட்டியும் நீ இந்த காரியத்தை செஞ்சு ஆனால் நான் என்னுடைய தலையை கொடுப்பேன் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுவேன் அர்த்தம். இது ஆச்சரியமா அர்த்தம் பண்ற அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு தன்னுடைய சிரஸ்னாலே நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கறத பிரணமாமி மூர்த்னா அப்படிங்கிறார். நம்மாழ்வார நம்மாழ்வாங்கவர் பிராமண ஜாதி இல்லை, ஆள வந்தாங்கவர் பரம வைதிகர், நாதமுனி வம்சத்துல வந்தவர். இதை வச்சுன்னு சில பிரச்சனைகள்லாம் அந்த காலத்துல கிளப்பியிருக்கா. இவர் எப்படி அவரை சேவிக்கலாம், அதுவும் தலையினால எப்படி சேவிக்கலாம் அப்படி இப்படின்னா கோபம் வந்து தேசியனுக்கு. தெவினோபரிஷத்ருஷ்டு அஸ்ய யாசாத்யம் அத்புதம் சம்யக் ஸ்ருதவதாம் நாத்ர சங்கனீயா உபப்ளவஹா. இது மாதிரி ஒரு ஆளுங்க திருவாய்மொழி சொன்ன நம்மாழ்வாருடைய பெருமை தெரிஞ்சா யாரும் சொல்ல மாட்டான். நம்மாழ்வாருடைய பெருமை புரிஞ்சவாளுக்கு இந்த கேள்வி வராது. யாருக்கும் வைஷ்ணவாளுக்கெல்லாம் வரது காணும், விஷ்ணு பக்தாளுக்கெல்லாம் வர காணும், திருவாய்மொழியுடைய பெருமை தெரிஞ்சவாளுக்கெல்லாம் வர காணும். இது தெரியாதவாளுக்கு தான் இந்த கேள்வி வருது. இவருடைய நம்மாழ்வாருடைய அவதார வைபவம்னு ஒன்று இருக்கு. நித்தி சூரியலா வந்து நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இவர் அவதாரம் பண்ணச்சு என்ன மாதிரி அவதாரம் பண்ணார், என்ன மாதிரி யோகம் பண்ணார், இந்த மாதிரி வைபவங்கள்லாம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேள்வியெல்லாம் அங்கே கேள்வி கேட்கக்கூடாத இடம் அப்படின்னு சொல்லி இருக்கோ இல்லையோ, எல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாத இடம் இதெல்லாம். ஏன்னா அவளுடைய அவதாரங்கள் எல்லாமே அப்படி இருக்கு. இப்படி கேள்வியெல்லாம் கேட்டால் என்ன ஆகும்னா அதுக்கு மகாபாரதம் ஒன்று சொல்றது. இதெல்லாம் தேவ குக்கியேஷு தானியேஷு ஹேதுர் தேவி நிரர்த்தகா, சிலதெல்லாம் தேவ ரகசியம். அதில் கேள்வி கேட்டான்னா அவன் வினசிதின்னு அவன் நாசமாவான் இருக்கு மகாபாரதத்தில். என்ன தேவ ரகசியம் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் சரணாகதி சம்பிரதாயத்தையும் கீர்த்தன சம்பிரதாயத்தையும் பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி வைக்கிறார். சரணாகதி சம்பிரதாயமும் கீர்த்தன சம்பிரதாயம் ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு. இந்த ரெண்டு கலியுகத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கு. இந்த ரெண்டு சம்பிரதாயம் பொது, அதான் வைதிக சம்பிரதாயம் இல்லை. அது வைதிக சம்பிரதாயம்னா வைதிகர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய சம்பிரதாயம் இல்லை. அது இது எல்லா ஜனங்களுக்கும் இருக்க வேண்டிய சம்பிரதாயம். இது சரணாகதியும் யார் வேணா சரணாகதி பண்ணலாம், கீர்த்தனமும் யார் வேணா பண்ணலாம். அதனால எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறத காமிக்கிறதுக்காக நம்மாழ்வார அந்த மாதிரி அவதாரம் பண்ண வச்சு அவரை வந்து அப்ராமணர் அவதாரம் பண்ணி வச்சு லோக உபகாரம் பண்ற பெருமாள். இதெல்லாம் தேவ ரகசியம் மொத்தமுமே. இந்த தேவ ரகசியத்துல இது தேவ ரகசியம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருக்கணும். இதுல காரணங்கள்லாம் நான் இது பண்றேன் அப்படின்னு மேல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இவனுடைய புத்தி சாத்துரியத்தை நாணயத்தையும் வளர்னான்னா அவன் நாசமாவான் அப்படின்னு மகாபாரத்தை சொல்லுறது ஞாபகம் முடிச்சுட்டாருங்க. தேசம் அந்த ஒரு வசனத்தையும் எடுத்து போட்டேன். இத்தியாதி நியாய திருஷ்டியாச்ச தோஷ்டவிய மிக சூதி பீகி. அதனால அதெல்லாம் நினைச்சு பாருங்க, கேள்வி எல்லாம் எதுவும் கேட்காதுங்க, நம்மாழ்வாரை சேவிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் திருவாய்மொழி சேவிச்சா புரிஞ்சுக்கலாம், எல்லாம் சரியாயிடும். திருவாய்மொழியுடைய பிரபாவம் திருவாய்மொழி சேவிச்சா தெரியும், திருவருத்தம் திருவாய்மொழியும் சேவிச்சானா நம்மாழ்வாருடைய பிரபாவங்கள்லாம் நல்லா தெரியும். ஆழ்வார்கள்லாம் அவதார புருஷா, எல்லாருமே அவதார புருஷால கேள்வி கேட்க முடியாது. திரௌபதியிட்ட கேள்வி கேட்கற மாதிரி பஞ்சமே பதவி சந்தினா திரௌபதிக்கு அஞ்சு பர்த்தாக்கள், அவ திரௌபதிக்கு அஞ்சு பர்த்தாக்கள் ஆச்சு, அது நியாயமா? அவன் மனுஷர்கள் இருப்பாளோ அப்படி பண்ணலாமா, நிறைய பேர் விவாகம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னா, திரௌபதி அக்னியில அவதாரம் பண்ணவர். நீ பண்ணி அக்னியில அக்னியில அவதாரம் பண்ணச்சே திரௌபதி கூந்தலோடு கூட அவதாரம் பண்ணிருக்க, பெரிய கூந்தல் ஒண்ணு அவர் அவதாரம் பண்ணிச்சு, அந்த கூந்தல் இருந்தான். அக்னியில கூந்தல் போட்டா என்ன ஆகும், ஆனா அவர் அவதாரம் பண்ணியிருக்கேன் அந்த கூந்தலோடு கூட. அதனால்தான் திரௌபதியுடைய கூந்தலுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதைதான் துஷ்டாசன் பிடிச்சிருந்தான், அங்கதான் அவன் நாசமானான். அந்த கூந்தலுடைய பெருமை கூட அவனுக்கு தெரியல. திரௌபதி மகாபாரதத்துல திரௌபதி ஒரு கதாபாத்திரம் மாதிரி திரௌபதியுடைய கூந்தலும் ஒரு கதாபாத்திரம். அப்படிப்பட்ட விசேஷம் ஒரு கூந்தல், அது ராஜசூரி யாகத்துல அபிஷேகம் நடக்கிறது அந்த கூந்தலுக்கு. யுதிஷ்டரோட கூட உட்காந்து வச்சு ராஜசூரி யாகத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட கூந்தல்னு பாகவதத்துல வரும். அதை போய் துஷாசனம் பிடிச்சி இருக்கிறான், அது விஷயம் தெரியாதவன். அவன் கையை உடச்சுட்டான் கடைசியில ஜீவன். அப்போ அதே மாதிரி திரௌபதியினுடைய பெருமை என்னன்னு கேட்டானா, அவன் அவதாரத்திலிருந்தே பெருமை இருக்கு. சீதாதேவி எப்படி அவதாரம் பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு அவதாரம் தான், அக்னியில் இருந்தாலும் ஒரு அவதாரம் பண்ணி வச்சிருக்கேன், சாதாரணமானதான் அது. அப்போ நம்மளை மாதிரி இல்லைங்கிறத முதலே தெரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரி இல்லைங்கிறத தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஆழ்வார்கள்லாம் நித்தியசூரியனுடைய அவதாரம் ஆனபடினால அவர்கள்லாம் நம்மளை மாதிரி இல்லை, நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள்லாம் அதை வச்சுன்னு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவளுடைய பிரபாவத்தை வச்சு பார்த்தா அப்போ சாஸ்திரமும் நமக்கு புரியும். தர்மசாஸ்திரத்தை மீறலை, ஆழ்வார்கள் எங்கேயுமே தர்மசாஸ்திரத்தை மீறி நடக்கலை, அவளும் தர்மசாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்காங்கிறது அப்படி பார்த்தா நன்னா புரியும். ஆனால் நம்மாழ்வாருடைய மகாத்மத்தை நன்னா பாருங்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறார். நதி பேதம், அதாவது நமஸ்கார பேதங்கள் எத்தனை பேதம்னு அப்படியே கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்கு, தேசியம் நிறையா சொல்லியிருக்கேன். வகுலாபரணாச்சாரிய பாவ அநேக விரோதா, நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆவதில் இருக்கக்கூடிய விரோதத்தை எல்லாம் சமணம் பண்ணவர் அர்த்தம், அதில் ஒன்று தான் இது. இன்னொன்று நம்மாழ்வாருடைய காலம் வேற, நாதமுனுடைய காலமே வேற, இவர் அவருக்கு எப்படி ஆச்சாரியன் எத்தனையோ வருஷம் வித்தியாசம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் எல்லாம் ஒரு 3000-4000 வருஷம் வித்தியாசம் உண்டு. இவர் எப்படி ஆச்சாரியர் ஆனார்னு ஒரு கேள்வி வரும், அதுக்கும் சமாதானம் சொல்லியிருக்கேன். என்ன கேட்டால் யோகத்தில் உபதேசம் இருக்கும், நாதமுனிகள் யோகம் பண்ணச்ச இந்த யோகத்தில் வந்து நம்மாழ்வார் வந்து உபதேசம் பண்ணியிருக்கேன் மொத்தத்தையுமே. நாதமுனிகள் யோகம் பண்ணுறவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லா வேதாந்த அர்த்தங்களையும் திருவாய்மொழியும் அருளி செயல் மொத்தத்தையும் நம்மாழ்வார் வந்து நாதமுனிகளுக்கு யோகத்தில் உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது. அதே மாதிரி மதுர கவிகள், மதுர கவிகள் நம்மாழ்வாருடைய சிஷ்யர், மதுர கவிகள் பிராமணர், அவர் எப்படி சிஷ்யர் ஆனாருங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் பதில். எல்லாம் முதல்ல எப்படி முதல்ல இந்த கேள்வியை பார்த்து மகாபாரத்தில் பார்த்தோம்னா தர்ம வியாதா துலா அதுக்கு விதுரஹான்னு நிறைய சொல்றார். தர்ம வியாதனு உத்தரந்தார், துலாதரன் உத்தரந்தார், இவெல்லாம் ஆச்சாரியாளர் இருந்திருக்கா, இவெல்லாம் சாதா, இவெல்லாம் பிராமணாலே கடை, பிராமண கடையை மாத்திரல, அதெல்லாம் கசாப்பு கடை வச்சுட்டு இருந்தவர். துலாதரங்கிற வியாபாரி, தர்ம வியாதர் அப்படிங்கிறவர் கசாப்பு கடை வச்சுட்டு இருந்தவர். இவளை பற்றியெல்லாம் மகாபாரதம் எடுத்து சொல்றது, இவளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் சொல்றது. இதெல்லாம் ஞானம்ங்கிறது சில சந்தர்ப்பங்களில் ஞானங்கிறது இன்னொருத்தர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டி வரும், அப்போ அதெல்லாம் தோஷம் இல்லைங்கிறார். ஞானத்தை வாங்கிக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர அது அவர் எப்படி அப்படின்னு பார்க்க முடியாது, வேறு வழி இல்லை. என்ன அப்போ அவர்கிட்ட தான் ஞானம் வாங்கணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர்கிட்டேருந்து ஞானத்தை வாங்கிக்க வேண்டியது நியாயம்தான் அப்படிங்கிற சாஸ்திரமும் இருக்குது. அதனால் இதில் நிறைய விஷயம் சொல்கிறார், சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லி, இன்னும் மகாபாரதம் சொன்ன ரகசியங்களை எல்லாம் சொல்லி, நம்மாழ்வாருடைய பெருமைகள்லாம் சொல்லி, இந்த கிரந்தத்தில் மாத்திரம் இல்லை இன்னும் பல கிரந்தங்கள் சத்ததோஷம் முதலான கிரந்தங்கள்லாம் கூட இந்த விஷயத்தை நிர்தாரணம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அதை வச்சுட்டு அநேக விரோதா, இதில் வரக்கூடிய விரோதங்களை எல்லாம் சமணம் பண்ணவர் அப்படின்னு தேசிகனுக்கு அடுத்த திருநாமம். பகுலா பரணாச்சாரிய பாவா அநேக விரோதா அத்தியக்ஷா கமசத் சூக்தி நிர்ணீத ஜெகதீஸ்வர அப்படின்னு 519வது திருநாமம் அடுத்த காலக்ஷேபத்தில். பவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.